தலைப்பு வாக்கு. வாங்கிய காசுக்கு வாக்களித்தோம் நாங்கள். வாக்கு தவறாமல் வாக்கு வெள்ளையப்பனுக்கு. வாக்குகள் வாங்கியது செல்வாக்காய் வந்தது. வாங்கிய வாக்குகளை விற்றவனும் உண்டு. விற்ற வாக்குகள் வீழ்த்தியது மக்களாட்சியை.